கலியுக வரதனே வா, கலியுக வரதனே வா, கந்த பெருமானே வா, வரம் தர கலியுக வரதனே வா, கந்த பெருமானே வா, வரம் தர கலியுக வரதனே வா. சக்தி சிவம் பால சக்தி சிவம் பால ஷண்முக வேல சக்தி சிவம் பால ஷண்முக வேல சக்தி சிவம் பால ஷண்முக பக்தியுடன் பாடும் பாவைக்கு அருள் செய்ய